கரைப்பது அதுதான் அன்பே. காதல் காதல் காதல் இந்த வார்த்தைக்கு வருகிறார். இரு பார்வைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீழ்த்திட்டு கூறிய நேர்த்திட்டு தோன்றின பாதை மாறி போகாது. காதல் காதல் காதல் காதல். உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. No.